மலையாளி பெண்ணே நின்று மனசு மலர் மேக திற நீந்தும் நபசு காத்தேய சாரம் நின் மகசு சாஸ்வதம் நின்றாக தபசு மலையாளி பெண்ணே நின்று மனசு மலர் மேக திற நீந்தும் நபசு வசந்தோதயத்திலும் கிரீஷ்மாதபத்திலும் பெய்தொழியும் வருஷ சங்கர்ஷணத்திலும் வசந்தோதயத்திலும் கிரீஷ்மாதபத்திலும் பெய்தொழியும் வருஷ சங்கர்ஷணத்திலும் தெளியுன்னு ஸ்திரீத்வத்தின் நித்யபாவம் சத்யமாம் காருண்ய சாந்திரதீலம் மலையாளி பெண்ணே நின்றே மனசு மலர் மேக திற நீந்தும் நபசு நீ குரூரம்மையாய் தீரும்போ குருவாயூரப்பனும் வணங்கும் உயிரினும் மேலையான அபிமானம் என்னோடி உயிரினும் மேலையான அபிமானம் என்னோடி இளையிடத்தம்மையாய் நீ ஒருங்கும் இளையிடத்தம்மையாய் நீ ஒருங்கும் மலையாளி பெண்ணே நின்றே மனசு மலர் மேக திற நீந்தும் நபசு நன்மையில் விடரும் தர்சன சௌரபம் குந்தலதே நின்ற தர்ம ரோஷம் என்னென்னும் ஓர்மையில் ஒழுகிடும் மோகனம் என்னென்னும் ஓர்மையில் ஒழுகிடும் மோகனம் இந்துலேகே நின்ற நர்ம போதம் மலையாளி பெண்ணே நின்றே மனசு மலர் மேக திற நீந்தும் நபசு சாத்தேய சாரம் நின் மகசு சாஸ்வதம் நின்றாக தபசு மலையாளி பெண்ணே நின்றே மனசு மலமேக திற நீந்தும் நபசு.